மல்லிப்பூ கூந்தல் முந்து பாத்து மச்சமோ நச்சத்திராச்சு தப்பு தண்டா செய்யாத வீரன் தாண்டி வாங்கிட்ட நடப்பேன்னு தப்பாதாண்டி பேத்த மாட்டேன் கிட்ட வாடி நெஞ்சில சாச்சி வச்சு முந்தானைய தவட்டுற போதும் இது போதும் பஞ்சு பஞ்சா பறக்குற நெஞ்சா குழிக்குள்ள வந்து நீச்ச அடிக்கிற செல்வந்தி நெத்தி மேல பச்சை குத்தி காட்டுன